மாட்டு மாட்டேன்னு மாட்டேன்ன சொல்ல போற, மாட்டுக்கு சின்ன மாட்டேன்ன சொல்ல போற, மாட்டு மாட்டேன்னு மாட்டேன்ன சொல்ல போற, உனக்கு பிடிச்சா என்ன நானு மாத்திக்கிற, மாட்டு மாட்டேன்னு மாட்டேன்ன சொல்ல போற, உன்னை பார்த்து காதல் வேணா என்ன சொல்ல போற, மாட்டு மாட்டேன்னு மாட்டேன்ன சொல்ல போற, உனக்கு பிடிச்சா என்ன நானு மாத்திக்கிற, மாட்டு மாட்டு நீ Let's go for a walk and talk it அடியே பண்ண மாட்டு மாட்டு நீ உன்னை கட்டிக்க no one stopping me no one stopping me இஷ்டமாக உன்னை விரும்புற பையனு நான் தாமா நீ இஷ்டப்பட்டா நான் உன்னோட சேர்ந்துதான் வரலாமா ஹே மாட்டு மாட்டேன்னு மாட்டேன்ன சொல்ல போற மாட்டுக்கு சின்ன மாட்டேன்ன சொல்ல போற மாட்டு மாட்டேன்னு மாட்டேன்ன சொல்ல போற உனக்கு பிடிச்சா என்ன நான் மாத்திக்கிற மாட்டு மாட்டேன்னு மாட்டேன்ன சொல்ல போற உன்னை பார்த்து காதல் வேணா என்ன சொல்ல போற மாட்டு மாட்டேன்னு மாட்டேன்ன சொல்ல போற உனக்கு பிடிச்சா என்ன நான் மாத்திக்கிற அழகிய உன்னை போல பேரழகி பார்த்ததில்ல நடைய உடைய காட்டி மாமன்னையமாக்கி போற முன்னலகில் மிரட்டுற பின்னலகில் இழுக்கிற எந்த மனச தேவத போல உள்ள பொண்ணு நீ பெண்ணே நீ She's a perfect kind of girl with a perfect kind of smile, oh Ava valla na karuppu, it's fine, oh Innaikkum ennaikkum she'll be mine, oh Ishtamaga Una virumbura paiyanu naan thamma Nee ishtapatta S-U-H-U, double-A-S-C-O, sakarakati Nii en kuttutthaan paati, unna polla pennurutti patthadilladi Uun parva enna mella mella thakka pakka Deyya kuda vandha nii, jippa maattu maattu Where the hay in on us, the life must be good baby Pakkam vandha, you don't need to worry Ishtapattu, unna kathilichem baby Sathiyama, athu nii thangkanne, thatha thangame Nii ippa maattu ve, oa yedupa vallabil nii aattuve Oa munnadi, shadi naa nikkure அடிரக கட்டி தானே இப்ப பறக்கிறேன் உன் கூட தான் பல ஆசைப்பட்டனே நீ இல்லாம என் வாழ்க்கை பறக்குதே உன் கூட தான் பல ஆசைப்பட்டனே நீ இல்லாம என் தலையும் சுத்துதே மாட்டு மாட்டேன்னு மாட்டேன்ன சொல்ல போற மாட்டுக்கு சின்ன மாட்டேன்ன சொல்ல போற மாட்டு மாட்டேன்னு மாட்டேன்ன சொல்ல போற உனக்கு பிடிச்சா என்ன நான் மாத்திக்கிற மாட்டு மாட்டேன்னு மாட்டேன்ன சொல்ல போற உன்னை பார்த்து காதல் வேணா என்ன சொல்ல போற மாட்டு மாட்டேன்னு மாட்டேன்ன சொல்ல போற உனக்கு பிடிச்சா என்ன நான் மாத்திக்கிறேன்